மகாபாரதத்தில் அனுசாசனிக பருவத்தில் சஹஸ்ரநாம அத்தியாயம் அடங்கியுள்ளது. பீஷ்மருக்கும் யுதிஷ்டிரருக்கும் நடந்த உரையாடல் இது. இதில் 142 ஸ்லோகங்கள் உள்ளன. இவற்றைத் தவிர முதலிலும் உபோத்காதத்தின் கடைசியிலும் சில ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணுவது பெரியோர்களின் வழக்கம். இவை மகாபாரதத்தைச் சேர்ந்தவை அல்ல. அனுசந்தான கிரமப்படி அந்த ஸ்லோகங்களை முதலில் பார்ப்போம். இவற்றிற்கு எந்த பாஷ்யக்காரரும் உரை எழுதவில்லை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணஞ்சதர்புஜம் பிரசன்னவதனந்தியாதே சர்வ விக்னோபசாந்தியே. தொடங்கிய காரியம் தடையின்றி நிறைவேறுவதற்காக பகவத் தியானம் செய்ய வேண்டும் என்கிறார். தியானிக்க வேண்டியவன் விஷ்ணுஹு, எங்கும் வியாபித்திருப்பவன், வெண்மையான திருப்பரிவட்டம் சாத்தியிருக்கிறான், சந்திரன் போன்ற நிறமுடையவன், நான்கு வித புருஷார்த்தங்களையும் தர நான்கு திருக்கைகளை உடையவன், மலர்ந்த திருமுகமுள்ளவன், இடையூறுகள் நீங்க இவனை தியானிக்க வேண்டும். எஸ்வரத வக்ராஜா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனந்தமாஸ்ரயே. இடையூறுகள் நீங்க விஸ்வக்சேனரை ஆசிரயிக்கிறேன் என்கிறார். லோகத்திலும் எந்த சுபகாரியம் ஆரம்பித்தாலும் விஸ்வக்சேனாராதனம் பண்ணுவது வழக்கத்திலே இருக்கிறது. இந்த விஸ்வக்சேனருக்கு நான்கு பிரதான பாரிஷதர்கள், அவர்கள் கஜானனர், ஜயசேனர், ஹரிபக்ரர், காலப்பிரகதி சம்யக்கர் என்பவர். விஸ்வக்சேன பார்ஷதர்களான விரதவக்ரர், கஜானனன் முதலானவர்கள் பற்பல விக்னங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை போக்குவர். இவர்களுக்கு தலைவரான விஸ்வக்சேனரை வணங்குகின்றேன். பட்டரும் தம் வியாக்கியானத்தின் தொடக்கத்தில் ஓம் நமோ கஜவக்ராதேஹி பாரிஷத்தீ பிரசாசதே ஸ்ரீரங்கராஜ சேனான்யே சூத்திரவச்சா சமேயுஷே என்று விஸ்வக்சேன வந்தனம் செய்தார். பிறகு கிரந்தகர்த்தாவான வியாசரை வணங்குகிறார். வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதந்தபோநிதிம். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பரம் என்றபடி சாட்சாத்தி எம்பெருமானே வியாசராக அவதரித்தான். அவருடைய குலப்பெருமையையும் மற்ற குணங்களையும் பேசுகிறது இந்த ஸ்லோகம். வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் இவர். பிராமணர்களில் சிரேஷ்டர் வசிஷ்டர். வசிஷ்ட சண்டாள விபாகமர என்பர். மிக்க பிரயாசையைப்பட்டு பிரம்மர்ஷி என்ற பட்டம் பெற்ற விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் வாயால் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்றார். இராமபிரானுக்கும் குலகுருவாயிருக்கும் பெருமையுள்ளவர். வசிஷ்டரின் புத்திரரான சக்தியின் பௌத்திரர். பராபர தத்துவங்களை நன்கு உணர்ந்து புராண ரத்னமான ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை அருளிச் செய்த பராசர பிரம்மர்ஷியின் புதல்வர். வியாசரின் பெருமையை வேதம் இவ்வாறு கூறுகிறது. சகோவாத வியாச பாராசர்யா. பராசரரின் புதல்வரான வியாசர் சொன்னார் என்கிறது. மேலுள்ள மூன்று தலைமுறைகள் மட்டுமின்றி இவர் குமாரரான சுகபிரம்மமும் பகவன் நிஷ்டர்களில் சிறந்தவர். ஸ்ரீமத் பாகவதத்தை அருளிச் செய்தவர். வியாசர் ஒருவித குற்றமும் இல்லாதவர். தவத்தைச் செல்வமாக பெற்றவர் என்கின்றன அகல்மஷம் தபோனிதிம் என்பன. மகாபாரத பிரணேதாவான வியாசரை வணங்குகின்றேன் என்று பொருள். இன்னொரு ஸ்லோகத்தாலும் வியாசரை தோல்கிறார். வியாசாதவிஷ்டரூபாத வியாசரூபாதவிஷ்டவே நமோ வை பிரம்ம நிதஜே வாசிஷ்டாத நமோ நம. வியாசரே சாட்சாத் விஷ்ணு என்றும் விஷ்ணுவே சாட்சாத் வியாசர் என்றும் சொல்லும்படியான பெருமையை உடையவர். வசிஷ்டரின் வம்சத்திலே அவதரித்தவர். பிரம்மநிதி, தவத்திற்கும் வேதங்களுக்கும் நிதியாயிருப்பவர். அப்படிப்பட்ட வியாசரை வணங்குகின்றேன். சஹஸ்ரநாம பிரதிபாத்தியனான எம்பெருமானை வணங்குகிறார். அவிகாராய சுத்தாத நித்யாத பரமாத்மனே சதைகரூப ரூபாத விஷ்ணவே சர்வதிஷ்ணவே. விகாரமற்றவர், கர்மகிருதமான பால்யம் முதலிய அவஸ்தைகள் இல்லாதவர், சுத்தர், தோஷங்கள் ஒட்டாதவர், நித்யர் என்றும் இருப்பவர், ஆத்மாக்களுக்கு மேற்பட்டவர், எப்போதும் மாறாத திருமேனியை உடையவர், எல்லோரையும் வெல்ல வல்லவர், இப்படிப்பட்ட எம்பெருமானை வணங்குகின்றேன் என்று சேர்த்து கொள்ளவும். எம்பெருமானுடைய பெருமையை மேலும் பேசுகிறார். எஸ் ஸ்மரண மாத்திரேண ஜன்மசம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. எந்த எம்பெருமானை நினைப்பதாலேயே பிறப்பு சம்சாரம் என்ற பந்தங்களிலிருந்து ஒருவன் விடுபடுகிறானோ சர்வசக்தனான விஷ்ணு எனும் அந்த எம்பெருமானை வணங்குகிறேன். திருவஷ்டாட்சரத்தை சொல்லுபவர்களின் பிறப்பை எம்பெருமான் அறுப்பான் என்கிறார் ஆழ்வார். பேசுமின் திருநாமமிட்டழுத்தும் பேசி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிறான் என்பது கலியினுடைய பாசுரம். எம்பெருமானின் நினைவே சம்சார பந்தத்தை போக்கும் என்கிறார் இங்கே. இங்கு இன்னொரு விசேஷத்தையும் கவனிக்க வேண்டும். மற்ற இடங்களில் ஜனமேதையன் கேட்டு பதில் சொல்வதாக அமைந்திருக்க, இங்கு அப்படி இல்லாமல் வைசம்பாயன உவாச்சா என்று தொடங்குகிறது. பல பிரகரணங்களில் பகவத்குணங்களை கேட்டு திருப்தி அடைந்திருந்த ஜனமேதையன் கேட்கவில்லை. ஆனாலும் அவரிடத்தில் உள்ள பிரீத்தியினால் மிகப்பெரிய இரகசியத்தை தெரிவிப்பதற்காக வைசம்பாயனர் தாமாகவே இதனை சொல்லத் தொடங்குகிறார். ஸ்ரீ வைசம்பாயன உவாச்சா. வைசம்பாயனர் வேதவியாசரின் சிஷ்யர். கீழே பல இடங்களிலும் பரதத்துவ விஷயமாக பல விஷயங்களை கேட்டு அதனால் திருப்தியடைந்தவனாய் தன்னை எண்ணிக்கொண்டிருந்த ஜனமேதேனை பார்த்து தானாகவே வைசம்பாயனர் இந்த சஹஸ்திரநாமாத்தியாயத்தை சொன்னார். அவன் கேட்காத போதே சொல்லலாமோ என்னில் அவனிடத்துள்ள பரிவாலே இந்த இரகசியமான விஷயத்தை அவன் இழந்துவிடக் கூடாது என்ற மிகுந்த பிரீத்தியால் பரம சௌஹார்தாத்து சொன்னார். ஆழ்வார்களும் பரம கிருபையாலே இவ்வாறே உபதேசிப்பது உண்டு. தொண்டக்குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிதாள் கேளீரோம் மற்றுமோர் தெய்வமுண்டே மதியிலா மானிடங்காள் போன்றவை உதாரணங்கள். ஸ்ருத்வா தன்மான சேஷேன பாவனாச்ச சர்வசா யுதிஷ்டரஷாந்தனவம் புனரேவாபியபாஷதா. யுதிஷ்டர சாந்தனவம் சந்தனுவின் புத்திரரான பீஷ்வரை மறுபடியும் கேட்டார். எப்பொழுது எனில் தர்மானி அசேஷேண ஸ்ருத்வா தர்மங்களை பூரணமாக கேட்டபின் யதோபியதய நிஷேச சித்திஹி சதர்மஹா என்றார் கௌதமர். எதனால் சொர்க்காதி பலன்களையும் மோட்சத்தையும் பெறலாமோ அது தர்மம். அது பல வகையாயிருக்கும். ராஜதர்மம், மோக்ஷ தர்மம், தான தர்மம் போன்ற பிரிவுகளால் பலவாயிருக்கும். அவைகளை அசேஷேனா முழுதுமாய், அதாவது அவை எவை எவ்வளவு என்பனவற்றையும் பாவனானி பரிசுத்த செய்ய வல்லவை, தபஸ்தீர்த்தங்களில் நீராடுவது முதலியவை, அவற்றை சர்வசா எல்லா விதங்களிலும் அவற்றின் பலன் அங்கங்கள் சுரூபம் அதிகாரி என்பனவற்றை எல்லாம் ஸ்ருத்வா கேட்ட பின்பு யுதிஷ்டர் பீஷ்மரை மறுபடியும் கேட்டார். முழுவதுமாய் கேட்டபின் கேட்க வேண்டிய அவசியம் என்ன எனில், தர்மங்கள் பலவாக இருப்பினும் அவற்றில் பீஷ்மர் தனக்கு அபிமதமாக எதை கருதினார் என்பதை அறிவதற்காக மறுபடி கேட்டார். கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா என்று இருப்பதால் ஆச்சாரிய நிஷ்டர்களாயிருக்கும் மகான்கள் தத்துவஹித விஷயங்களில் ஆச்சாரியர்கள் உகந்து கைக்கொண்டவற்றையே தாங்கள் விரும்புவர். சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்டிருந்தாலும் பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டிக்காததை செய்ய மாட்டார்கள். இவ்வர்த்தத்தை செய்யாதன செய்யோம் என்று ஆண்டாள் காட்டினாள். யுதிஷ்டிரர் சதாச்சார நிஷ்டராகையாலே பீஷ்மருடைய திருவுள்ளத்தை அறிவதற்காக கேட்டார். இவ்விடத்தில் சங்கர பாஷ்யம், சகல புருஷார்த்த சாதனம், சுகசம்பாத்தியம், அல்பப்பிரயாசம், அனல்பலம் அனுத்தமிதி கிருத்வா பூஜையேவ பிரஷ்னம் கிருத்தவான். அதாவது எல்லா புருஷார்த்தங்களையும் சாதிக்க வல்லதாயும் எளிதாக பெறக்கூடியதாயும் மிகுந்த ஆயாசம் தேவையில்லாததாயும் மிகுதியான பலத்தை உடையதும் இதுவரையில் சொல்லாவிதமானதான தர்மங்களை மறுபடியும் கேட்டார் என்று அவருடைய திருவுள்ளம். பீஷ்மர் சொல்லாமல் விட்டதை கேட்டார் என்பது அவருடைய அபிப்பிராயம். அசேஷேனா என்பதாலே இது பொருந்தாது. யுதிஷ்டிரவ்வாச்சா, யுதிஷ்டிரர் கேட்டார். விவேகமுள்ளவர்கள் பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிந்து அனுகூலமானதை கைக்கொள்வர், பிரதிகூலமானவற்றை விடுவர் என்று ஏற்கனவே பார்த்தோம். பிரமேயம் உபாயமென்றும் உபேயமென்றும் இருவகைப்படும். அடையப்படுவதே உபேயம், அடைவதற்கு சாதனமாயிருப்பதே உபாயம். பிரியாக, பிரியதரக, பிரியதமக என்று மூன்று வகைப்பட்டதாயிருக்கும் உபேயம். உபாயத்தை ஹிதம் என்பர். அதுவும் ஹிதமென்னும் ஹிததரமென்னும் ஹிததமம் என்றும் மூன்று வகையாயிருக்கும். இவை இரண்டிற்கும் குணங்களும் உண்டு, தோஷங்களும் உண்டு. உபேயத்தின் தோஷங்காவன ஜன்மத்தி பரிணாம அனித்தத்வாதிகள், அதாவது பிறவி, வளர்ச்சி, மாறுபாடு, அழிந்து போதல் என்றவை. இவற்றைத் தவிர கிளேச கர்ம விபாகாசயங்களும் தோஷங்கள். இவை ஜீவாத்மாக்களுக்கு உள்ளவை. முன் சொன்னவை அசேதனங்களில் உள்ளவை. துக்கம், வினை, கர்மபலன்களை அனுபவித்தல், மனதில் உள்ளதை சம்ஸ்காரம், இதை வாசனை என்பர். சேதனாசேதனங்களுக்கு கூறிய தோஷங்கள் இல்லாததே உபேயமாகும். இதற்கு குணங்களாவன தோஷாசம்பேத ருச்சிரத்வ ஸ்தாவரத்வ பூயஸ்வ விசிஷ்டாக சம்விதானந்தைஸ்வரி விபூதி விசேஷாதயா. தோஷங்கலவாமலும் அழகாயும் நிலையாயும் மிகுதியாயும் உள்ள ஞானம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், விபூதிகள் உடைமை இவை குணங்களாகும். உபாயத்திற்கு வியாயாச பூயஸ்வம் அபிவியபிச்சாரித்வ பல்கு பலத்துவம் முதலியவை தோஷங்கள். அதாவது பெரும் செலவும் மிகுந்த பிரயாசையும் செய்து செய்ய வேண்டியிருத்தல், அப்படி செய்தாலும் வேறு பலனை தருதல், அல்பமான பலத்தை தருதல் முதலியன. குணங்களாவன நியத நிரபாய லகுதர பகுவலத்வாதையா, அதாவது விரும்பிய பயனை தவறாது தருதல், ஆபத்தில்லாமை, எளிதாயிருத்தல், மிகுதியான பலனை தருதல் என்பன. தோஷங்களைத் தவிர்த்து குணங்களை கொள்ளும் முறையில் அவற்றில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். நிகிருஷ்ட நிகிருஷ்டதர நிகிருஷ்டதமங்களை விடுவது போல் உத்கிருஷ்ட உத்கிருஷ்டதரங்களையும் விட்டு உத்கிருஷ்டதமத்தை கைக்கொள்ள வேண்டும். அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதனம் ஜஜேதி பஜேத் சாரதமம் சாஸ்திரம் என்று சொன்னதோடு இது ஒக்கும். உபாய உபேயங்களில் உத்கிருஷ்டதமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய யுதிஷ்டர் உபேயோபாயங்களை ஆறு விதமாக பிரித்து கேட்கிறார் என்பது யுதிஷ்டர் உவாச்சா என்பதன் பொருள். கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்த கங்கமத்யந்த பிராப்னுயுன்மானவா சுபம் கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மத கிஞ்ச வன்முச்சதே ஜந்து ஜன்மசம்சார பந்தநாத். முதலில் உபாயத்தை பற்றின கேள்வி. உபாயத்தால் அடையப்படுவதாகையால் உபேயம் பிரதானம். உபாயம் உபேயத்திற்காக செய்யப்படுவது. தத்துவசாஸ்திரங்களில் இது இருவகையாக கூறப்பட்டுள்ளது. பரமதத்துவம் பரமப்பிராப்தியம், அதில் பரதத்துவ ரூபமான உபேயத்தை பற்றின கேள்வி முதலில். கிமேகம் தெய்வதம் லோக, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒப்புயர்வில்லாத தெய்வம் எது? லோகே என்பதற்கு சாஸ்திரங்களில் என்று பொருள். லோக்கியதே அனேனா இது லோகஹா. நியாயத்தை அதாவது அறிவதற்கு சாதனம். ஸ்ருதி ஸ்மிருதி முதலான சாஸ்திரங்கள் லோகே என்பதையும் மேல் ஸ்லோகத்தில் வரும் பவத பரமோமதா என்பதையும் எல்லா கேள்விகளோடும் சேர்த்து கொள்ள வேண்டும். தேவைக்கு தக்கபடி வேற்றுமையுருவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏகம் ஒப்பானதும் மிக்கதும் இல்லாதது. ஏனெனில் இதற்கு விடையாக பீஷ்மர் கூறும்போது பரமம் யோ மகத்தேதஹா என்றும் தஸ்வலோக பிரதானஸ்தா என்றும் கூறுவதால் ஏகம் என்பது பகவத் ஸ்வரூபத்தையோ ஒன்று என்ற எண்ணையோ சொல்ல வந்தது அன்று. தெய்வதம் என்பதில் உள்ள தெய்வத என்ற பகுதியாலும் ஒருமையாலும் அது தெரிந்துவிடுமாதலால் ஏகம் என்ற சொல் தேவையில்லை. சொரூபம் இல்லாமலோ பலவாகவோ எந்த தெய்வமும் இல்லை. ஆகையால் தனித்து கேட்க வேண்டியதில்லை. தெய்வதம் பிரகாசித்தல் முதலிய குணங்களையுடையது. ஏகம் தெய்வதம் என்றதால் மற்றொன்றுக்கு இல்லாத ஈஸ்வரத்தன்மையுடன் கூடியதும் சாஸ்திரங்களில் சொல்லப்படுவதும் தேவரீருக்கு மிகவும் அபிமதமாயிருப்பது எது என்பது கேள்வி. இக்கேள்வி எழக் காரணம் எனில் சாஸ்திரங்களும் மதங்களும் பலவாறாயிருக்கும். பரதத்துவம் ஒன்று உண்டு என்று ஒப்புக்கொண்டாலும் அதற்கு ஞானசக்தி ஐஸ்வர்யம் முதலியன மாயின் சம்பந்தத்தால் வந்தது என்பர் சிலர், சிலர் சுவாபாவிகம் என்பர். மேலும் அந்த பரதத்துவம் விஷ்ணுவா சிவனா பிரமணா என்பது போன்ற சந்தேகங்களும் உண்டு. ஆகையால் பீஷ்மருடைய நிஷ்கிருஷ்டமான அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள இக்கேள்வி. மேலே பரம புருஷார்த்தம் எது என்று கேட்கிறார். ஏனெனில் மோட்ச விஷயமாக பல சந்தேகங்கள் தோன்றுகின்றன. தெளிவதற்காக இக்கேள்வி. தன் சொரூபத்தை உணர்தல், அவித்தியை நீங்குதல், பரமாத்ம சாகர்மியம் அடைதல், அவருடைய குணங்களை ஏறிட்டுக் கொள்ளல், பரமாத்மாவின் நிழல் போல் ஆதல், ஆனந்தம் முதலியவை ஆவிர்வவித்தல், பரமபுருஷனின் கைங்கரியத்தை பெறுதல் என்று இவ்வாறாக மோக்ஷஸ்வரூபத்தை சாஸ்திரங்கள் பலவிதமாகச் சொல்லும். தெய்வம் தெய்வதம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளுள்ளவை. ஸ்வார்த்தே தத்தித பிரத்யம் கிம்வாப்யேகம் பாராயணம். கீழே தெய்வதம் என்று சொல்லி இங்கே பாராயணம் என்று சொல்லுவதால் இவை வெவ்வேறோ அல்லது அவஸ்தாபேதத்தால் ஒன்றோ என்று சந்தேகத்தை போக்க வாபி என்ற சொற்கள் எது தெய்வதமோ அதுவே பாராயணம். பரம் நிர்தோஷ நிரதிசய மங்கள ஸ்வபாவதையா உத்கிருஷ்டதமம் அயனம் பிராபியம். அதாவது விரும்பப்படும் புருஷார்த்தங்களில் ஐகிகம் என்றும் ஆமுஷ்மிகம் என்றும் இருவகைகள் உண்டு. இவற்றில் எந்த பரம புருஷார்த்தம் தேவரீருக்கு அபிமதம் என்பது கேள்வி. பரமதத்துவம் பரமப்பிராபியம் என்ற இருவகையான உபாயங்களை பற்றின கேள்விகள் கேட்கப்பட்டன. பாராயணம் என்பதற்கு அடைய வேண்டிய இடம் என்கிறார் சங்கரர். பிராப்தவ்யம் ஸ்தானம் எதை பார்த்த மாத்திரத்தில் பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக சீயந்தே தாஸ்தி கர்மாணி எஸ்மின் திருஷ்டே பராவரே என்று ஸ்ருதி சொல்லுகிறதோ அதை சொல்லுகிறது என்கிறார். இனி உபாயத்தை பற்றிய கேள்விகள். சாஸ்திரங்களில் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் என்றவை சொல்லப்பட்டுள்ளன. சிலர் இவை மூன்றும் சுதந்திரோபாயம் என்பர். சிலர் மூன்றும் சேர்ந்து உபாயம் என்பர். சிலர் கர்மஜான யோகங்கள் அங்கமாக உடைய பக்தியோகம் உபாயம் என்பர். ஆகையால் சந்தேகம் வந்தது. உபாயம் மூன்று வகைப்படும். சித்தோபாயம் சாத்தியோபாயம் சாலம்பனோபாயம் என்பன. ஆராதனத்தால் பிரீதியடைந்து பயனை தரும் தேவதை சித்தோபாயம். இந்த சித்தோபாயத்தை வசீகரிக்க நாம் செய்யும் சாத்தியோபாயங்களில் சில லகுவாயும் சில குருவாயும் இருக்கும். ஸ்தோத்திரம் முதலானவற்றை சொல்வது லகுபாயம், பக்தியோகம் செய்வது குருபாயம். உபாயங்களில் வேற்றுமையால் சித்தோபாயமும் இருவகைப்படும். லகுபாய சாத்திய சித்தோபாயம், அலகுபாய சாத்திய சித்தோபாயம். இவற்றில் லகுபாய சாத்திய சித்தோபாயத்தை பற்றியது மூன்றாவது. ஸ்துவந்தக்கம் பிராப்ரியுன் மாணவாசுபம். மனிதர்கள் யாரை துதித்து குணசங்கீர்த்தன மாத்திரேன ஆராதையந்தகா ஐகிக ஐஸ்வர்யம் மோக்ஷம் என்ற பலன்களை பெறுவர். அலகோபாய சாத்திய சித்தோபாயத்தை பற்றிய கேள்வி நான்காவது. கமர்ச்சந்த பிராப்ரியுன் மாணவா சுபம், யாரை அர்ச்சித்து நன்மைகளை பெறுவர். அர்த்தந்தகா உபாசன ரூபையா பக்தியா பரமபூஜனம் குருவந்தகா என்று வியாக்கியானிக்கிறார். மாணவாக மனிதத்தன்மையுடையவர்கள் பகவானை ஸ்தோத்திரம் செய்ய மனிதனாயிருப்பது மட்டுமே போதும். சுபம் இம்மையிலும் மறுமையிலும் பெறும் பலன்கள். கீழே உபேயத்தை பற்றியும் சித்தோபாயத்தை பற்றியும் கேட்டார். இனி சாத்தியோபாயம் பற்றின கேள்வி. தேவதையை வசீகரிக்கும் முறை சாத்திய தர்மம் எனப்படும். ஜபம், தியானம், அர்ச்சனை முதலியவை சாத்திய தர்மங்கள். இவை வாக்கினாலும் மனதாலும் சரீரத்தாலும் செய்யப்படுவன. இவற்றுள் சிறந்தது எது என்று ஐந்தாவது கேள்வி. கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோமதஹ. சாத்திய தர்மங்கள் எல்லாவற்றிலும் எந்த தர்மம் தேவரீருக்கு பரமஹா ஒப்பு உயர்வு அற்றதாக மதஹா அபிமதமானது? நன்கு தேர்ந்து சேமநிதி போல் தேவரீர் சேமித்து வைத்திருப்பது எது? அடுத்ததாக சாலம்பன உபாயத்தை பற்றிய வினா. சாலம்பன உபாயமாவது எது என்னில் ஸ்தோத்திரம், மந்திரம், சுபாஸ்ரீயமான திவ்யமங்கள விக்கிரகம், கந்தபுஷ்பாதிகளைக் கொண்டு செய்யப்படுவது. இவற்றுள் வாசிகமான ஜபாலம்பனத்தை பற்றி கேட்கிறார். மந்திரம் முதலானவற்றை அவற்றுக்குள்ள நியமங்களோடு ஆவர்த்தி செய்வது ஜபம். மானச காய்கங்களானவற்றை விட்டு இதை கேட்க காரணம் என்ன எனில், ஜபத்தை மிக உயர்வாக சாஸ்திரங்கள் கூறுவதே. ஜப்பேனைவது சம்சித்தேதி பிராமணோ நாத்திர சம்சயா குறியாதன்யன் நவா குறியாதி மைத்ரோ பிராமண உச்சதே. திரவியயஜா ஜபோ யஜ்யோ விசிஷ்டோ தசபிர்குணைஹி என்றும் யஜ்ஞானான் ஜபயஜோஸ்மி என்றும் விசேஷித்து கூறப்பட்டதால் வாசிக ஜபாலம்பனம் பற்றி கேட்கிறார். கிஞ்சபன்வச்சதே ஜந்து என்ற சம்சார பந்தனாதே. ஜந்து பிறப்பவன் மனிதன் ஜென்மசம்சார பந்தனாதி ஜென்மச்ச சம்சாரச்ச தாப்யாம் பந்தனம் தஸ்மாதே. அதாவது பிறப்பு சம்சாரம் இவை இரண்டாலும் கட்டுப்பட்டவன். இங்கு ஜென்மா என்றதாலே கிழத்தனம், மரணம், கர்ப்பவாசம், நரகத்தில் அழிந்துவது என்ற பிறப்பின் காரியங்கள் அனைத்தும் கொள்ளப்படுகின்றன. சம்சாரஹா என்றதனாலே அவித்யா, பூர்வகர்மங்கள், அவற்றால் ஏற்படும் வாசனை, அதனால் வரும் ஆசை, அதனால் வரும் பிரகிருதி சம்பந்தம் என்ற காரண வர்க்கங்கள் சொல்லப்பட்டன. இவை இரண்டும் பரமபத பிராப்திக்கு தடையாயிருப்பதால் பந்தனம் எனப்பட்டன. முச்சதே, இது எல்லா பலன்களுக்கும் உபலக்ஷணம். மேலே எல்லா பலன்களுக்கும் ஜபம் சாசனம் என்று சொல்லப்போகிறார். அசேஷேனா சர்வசா என்று தொடங்கியிருப்பதாலும் லோகே சாஸ்திரங்களில் பிராப்னியு மாணவா சுபம் என்று கூறியிருப்பதாலும் காலம், அதிகாரி, அங்கம், பயன் இவைகளிலும் உத்தமானது எது என்று கேட்பது குறிப்பால் அறியத்தக்கது. கால, அதிகாரி, அங்க பல பிரகார விசேஷா அபி பிரகிருஷ்டாக பிரஷ்டவியதையா சூச்சிதாக. இவ்வாறு உபாயத்தை பற்றிய கேள்விகள் நான்கு. லகுபாய சாத்திய சித்தோபாயம், அலகுபாய சாத்திய சித்தோபாயம், பரமசாத்தியோபாயம், ஜபாலம்பனம் என்பன கேட்ட முறையிலன்றி விடையளிக்கிறார் பீஷ்மர். உபாயத்தை கொண்டே உபாயத்தை அடைய வேண்டி இருப்பதால் முதலில் உபாயத்தை பற்றி சொல்லுகிறார். அவற்றிலும் கடைசியாக கேட்ட ஜபாலம்பனம் அடுத்து இருப்பதாலும் அதில் இவருக்கு ஆதரம் அதிகமாயிருப்பதாலும் முதலில் ஜபாலம்பனம் பற்றிய ஆறாவது கேள்விக்கு பதிலளிக்கிறார். கிம் ஜபன்னே என்ற கேள்விக்கு விடை. ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவந்தாவதாசிரேணா புருஷஸ்தோச்சிதா. ஜெகத் பிரபும் அசையும் பொருட்கள், அசையா பொருட்களான உலகத்திற்கு பிரபு சுவாமியாயும், தேவதேவம், ஐஸ்வர்யம் முதலவற்றால் மனிதர்களைக் காட்டிலும் தேவர்கள் உயர்ந்தவர்கள். அதுபோன்று தன்னுடைய நிரங்குஷ ஐஸ்வர்யம் முதலியவற்றால் எம்பெருமான் தேவர்களுக்கும் தேவன். மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்றார் ஆழ்வார். அனந்தம் எங்கும் அளவிட முடியாத பெருமையுடையவன். புருஷோத்தமம் பரமோதாரம் நாம சஹஸ்ரேனா ஜபத்திற்கு ஆலம்பனமாக ஆதாரமாக கொண்ட ஆயிர நாமங்களால் ஸ்துவன்னு ஸ்தோத்திரம் செய்வதால் சர்வ துக்காதிகோ பவேது என்பதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டியது. எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வது எல்லா துக்கங்களையும் போக்கும் என்றதாயிற்று. சர்வ துக்காதிகனாக ஆவது யார் எனில் புருஷா சேதனன். எப்படிப்பட்ட சேதனன் எனில் சததோச்சிதா, எப்பொழுதும் முயற்சிப்பவன். ஏன் இப்படி செய்ய வேண்டும் எனில் பகவஸ்துதியும் சிந்தனமும் மிகவும் பிரியமானதாயும் ஹிதமாயும் இருத்தலால். அது மட்டுமல்ல, இதில் தடை ஏற்பட்டால் மிகுந்த வருத்தத்தை தருமென்றும் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாஹானி ஸ்தன் மகச்சித்ரம் சாப்ராந்தி சாதவிக்கிரியா வரம் ஹுதவஹஜ்வாலா பஞ்சராந்தர் வியவஸ்திதி நசௌரி சிந்தா விமுக ஜனசம்வாச வைசிஷம் ஏகஸ்மின் அப்யதிக்ராந்தே முகூர்த்தே தியானவர்ஜிதே தஸ்மிபின்முஷிதேனேவ யுக்தமாக்ரந்திதும் பிஷம். சங்கர பாஷ்யமும் இதுபோன்றே உள்ளது. அடுத்த ஸ்லோகத்தால் கமர்த்தந்தா பிராப்ரியன் மானவாசிவம் என்ற நான்காவது கேள்விக்கு விடை தருகிறார். விஷயமான எம்பெருமானே அர்ச்சிக்கத்தக்கவன் என்பது அறுதியிடுகிறார். அர்த்தனையும் ஸ்தோத்திரமும் பரமதர்மம் என்று சொல்லுவது பீஷ்மருக்கு விருப்பமானதால் நான்காவது மூன்றாவது கேள்விகளுக்கு முதலில் விடை தருகிறார். தர்ம விஷயமான கோதர்மஹா என்ற ஐந்தாவது கேள்விக்கு பிறகு விடை தருகிறார். அர்ச்சிக்கத்தக்கவன் யார் என்ற கேள்விக்கு அவனை அர்ச்சிக்கும் முறைகளையும் கூறி பதிலளிக்கிறார். தமேவ சாத்யன் நித்யம் யஜமானஹாம். கீழ் ஜபத்திற்கு ஆலம்பனமாக சொல்லப்பட்ட எம்பெருமானையே அர்ச்சிக்கவும் வேண்டும் என்று திருடீகரிப்பதற்காக தமேவா என்கிறார். இதற்கு பிரமாணங்கள் தமிமம் சர்வசம்பன்னம் ஆச்சாரியம் பிதரங்குரும் அர்ச்சமர்ச்சிதமிச்சாமா சர்வே சம்மந்து மர்ஹதா தஸ்மாத் பூஜ்யதமம் நான்யம் அஹம் மன்யே ஜனார்தனாதே பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச யாஸ்சான்யா தேவதா ஸ்மிதாஹ பிரதிபுத்தா நசேவந்தே யஸ்மாத் பரிவிதம் ஃபலம் அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவச்சல்பமேதசாம். புருஷம் புண்டரீகாட்சம் தாமரைக்கண்ணனை அவ்வயம் சதானுபவேபி அனுரூப அக்ஷய உத்தரோத்தர குணசம்ஸ்தவம். எப்பொழுதும் அனுபவித்தாலும் குறைவுபடாதவைகளாய் அவருக்கே தக்கவைகளும் உத்தரோத்தரம் மேன்மேலும் வளர்கின்ற குணசம்ஸ்தவம் கல்யாண குணங்களையுடைய பரமபுருஷனையே அர்த்தையன்னே. தத் பரிசரண ரூபம் பக்தியோகம் உபாததான அதிகாரி அவனுக்கு கைங்கரியம் செய்தலாகிய பக்தியோகத்தை மேற்கொண்டவன். மச்சித்தா மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் சுஷ்யந்திஜ ரமந்திஜ என்றும் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்றும் தொழில் எனக்கு தொல்லமால் தன் நாமமேத்த பொழுதனுக்கு மற்றதுவே போதும் என்றும் சொல்லுகிறபடியே பக்தியோகத்தை செய்பவர்கள் கைங்கரியம் இல்லாது போனால் க்ஷணமும் தரிக்க மாட்டாதவர்கள். அர்ச்சனத்தை எப்படி செய்வது என்பதை சொல்லுகிறார். பக்தியா, பக்தி என்பது சுவாமினி தாசஸ்ய அனுராகமயி சித்தவத்திகி, சுவாமியிடம் தாசனுக்குள்ள அன்புமயமான எண்ணம். அதோடு மேலும் எப்படிப்பட்டவன் எனில் தியாயன்னே, பகவத்குணங்களை சிந்தித்து. சிந்தனம் எப்படிப்பட்டது? மானசம் அவிச்சின்ன அமிர்ததாராகாரம் நிஷேஷ சம்சார தாபத்திரய நிர்வாபணம் ஸ்துவன்னு வாக்கினால் செய்யும் குணானுபவம். அந்த அனுபவத்தினால் ஆனந்தம் மேலிட்டு அதனால் மயில்கூச்செறிந்து குரல் தழுதழுக்க பகவத்குணங்களை சங்கீர்த்தனம் செய்தும் ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர், மால்கொள் சிந்தையராய் மெய்யடியார்கள் வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறு செய் தொண்டர், நாத்தெழும்பழ நாரணார் என்றழைக்கும் தொண்டர், அவனுக்கே பித்தராம் அவர்கள். மேலும் எப்படிப்பட்டவர்கள்? நமசன் வணங்குபவர்கள் பக்தி பராதீனதையா பாக்கியாந்தர சகல கரணைகி நிர்மத்வாவனம்ரைகி ஆத்மீயைகி சரீரேண வசசாச சக சர்வம் மதீயன் த்வதீயன் த்வமேவ கிருஹாணா இதி பகவத் பாதபத்மயோ ஆத்மானம் அகம்மான மலீமசம் சமர்ப்பயன். மேலும் எப்படிப்பட்டவர்? யஜமான யஜி தேவபூஜாயாம் என்பது தாது. தேவபூஜையை செய்து கொண்டு தன்னை விஷயீகரித்த எம்பெருமானுக்கு செய்யத்தக்க கைமாறு ஒன்று இல்லை என்று பரபரப்போடு கிருத்திரிமம் அல்லாத பக்தியுடன் அர்க்கம் புஷ்பம் மதுவர்க்கம் முதலிய உபதாரங்களை சமர்ப்பித்தும், இவ் உபதாரங்கள் ஔபதாரிக சாம்ஸ்வர்சிக ஆபியவகாரிக என்று மூன்று வகைப்படும். சாமரம் விசிறி முதலியவை ஔபச்சாரிகம், சந்தனம் புஷ்பம் முதலியவை சாம்ஸ்பர்சிகம், நிவேதனம் பண்ணுபவை ஆபியவகாரிகம். இவற்றை மிகுந்த ஆதரவோடு சமர்ப்பித்துக் கொண்டிருப்பவன் சர்வ துக்காதிகோ பவேதே. இந்த பக்தியோகமே முக்திக்கு ராஜமார்க்கம் என்று உபனிஷத்துக்கள் காட்டுகின்றன. பல பிரமாணங்களை கொண்டு பக்தியோகத்தை விளக்குகிறார் பட்டர். இந்த பக்தியோகம் சித்தோபாயமான எம்பெருமானை சாதிக்க வல்ல அலகூபாயம். இதனை எல்லோரும் அனுஷ்டிக்க முடியாதே. கண்ணனே பகுநான் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்ததே என்று கூறுகிறார். ஜன்மாந்தர சஹசிரேஷு விஷ்ணு மாராத்யா என்கிறதே விஷ்ணு தர்மம். இப்படி நீண்ட காலம் இடைவிடாது செய்ய வேண்டியது பக்தியோகம் என்றால் நம்போல்வாருக்கு சாஸ்திரங்களில் சொன்ன எல்லா உபாயங்களையும் அனுஷ்டிக்க முடியாதவர்களுக்கு என்ன கதி என்ற பயத்தை போக்க லகுபாயத்தை காட்டுகிறார். இது சுவந்த கங்கம் அத்தியந்தா சுபம் என்ற மூன்றாம் கேள்விக்கு பதில். இங்கு அர்த்தயன் என்பதற்கு பாஷ்யார்ச்சனம் என்றும் தியாயன் என்பதற்கு ஆபியந்தரார்ச்சனம் என்றும் சங்கர பாஷ்யம். ஸ்துவன்னு நமஸ்தென்னு என்பதற்கு பூஜைக்கு அங்கமாக ஸ்துதி நமஸ்காரங்களை செய்து என்கிறார். யஜமானஹா என்பதற்கு பூஜையால் பலனை அடைபவன் என்கிறார். அல்லது அர்த்தயன் என்பதால் பாஷ்ய ஆபியந்தர அர்ச்சனங்கள் சொல்லப்படுகின்றன. தியாயன்னு ஸ்துவன்னு நமஸ்தென்னு என்பவை மானச வாசிக காய பூஜையை சொல்லுகிறது என்பார். அநாதி நிதனம் விஷ்ணு சர்வலோகமகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்து வந்தித்யம் சர்வ துக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் அத்பூதம் சர்வபூத பவோத்பவம். தமேவா என்பது முன்னாலிருந்து வருவித்துக் கொள்ள வேண்டும். பக்தியோகத்தினால் உபாசியனானவனே துதிக்கத்தக்கவன் என்கிறார். அவனைக் காட்டிலும் கீழ்பட்ட தேவர்கள் துதிக்கத்தக்கவர்கள் அல்ல என்று அவர்களை விளக்குவதற்காக அநாதி நிதனம் முதலிய பத்து சொற்கள். அநாதி நிதனம் முதலும் முடிவும் இல்லாதவர், இதனால் காலத்தால் அளவிட முடியாதவர் என்பது தெரிவிக்கப்பட்டது. சங்கர பாஷ்யத்திலே ஷட்பாவ விகார வர்ஜிதம், அதாவது இறத்தல் பிறத்தல் வளர்தல் மாறுதல் அடைதல் இழைத்தல் அழிதல் என்ற ஆறு பாவ விகாரங்களும் இல்லாதவர் என்று பொருள் கூறுகின்றார். விஷ்ணு எங்கும் வியாபித்தவர், இத்தால் தேசத்தால் அளவிட முடியாதவர் என்று தெரிகிறது. சர்வலோக மகேஸ்வரம் எல்லா உலகங்களையும் உடையவன், தனதே உலகனல் நின்றவன். இதனால் ஸ்தோத்திரம் செய்பவனுடைய மனோரசங்களை எல்லாம் பூர்த்தி செய்விக்கக்கூடிய ஐஸ்வர்யமுடையவன் என்று சொல்லப்பட்டது. இங்கு சங்கர பாஷ்யத்திலே லோக்கியதே இது லோகஹா, காணப்படுவது எல்லாம் லோகம், அவற்றிற்கு ஈஸ்வரர்கள் பிரம்மா முதலானவர்கள், அவர்களுக்கும் ஈஸ்வரன் என்று பொருள் கூறுகிறார். லோகாத்யக்ஷம் எல்லா உலகங்களையும் பிரத்யக்ஷமாய் பார்ப்பவர், இதனால் துதிப்பவனுக்கு இன்னது வேண்டும் என்பதை தாமாகவே சிந்திப்பவர் என்றதாயிற்று. பிரம்மண்யம், பிரம்மணே ஹிதம் பிரம்மண்யம். பல சாகைகளாயுள்ள வேதங்கள் அனைத்துக்கும் பிரதிபாத்தியன். இதனால் ஸ்தோத்திரம் செய்வதற்கே வேண்டிய குணங்கள் முதலிய நிரம்ப பெற்றவர் என்று பொருள். சங்கராச்சாரியர் பிரம்மசப்தத்திற்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரமன், பிராமணர், தவம், வேத பசீலன் என்கிற நான்கு அர்த்தங்களைக் கொண்டு இவற்றுக்கெல்லாம் ஹிதன் என்கிறார். சர்வதர்மஜம், எல்லா தர்மங்களையும் அறிந்தவர். இதனால் தம்மை துதிப்பதே பரமதர்மம் என்று அறிந்தவர் என்று கூறப்பட்டது. லோகானாம் கீர்த்திவர்தனம், எல்லா லோகங்களிலும் உள்ள தம்மை துதிப்பவர் முதலானவர்களை தம்மை போலவே லோகங்களிலும் வேதங்களிலும் புகழும்படி அவர்கள் கீர்த்தியை வளரச் செய்பவர். எம் ஸ்துவன் ஸ்தோதவியதாமேதி என்பதாக விஷ்ணு தர்மத்திலே கூறப்பட்டுள்ளது. சங்கரபாஷ்யத்திலே லோகானாம் பிராணினாம் கீர்த்தயா யசாம்சி ஸ்வசக்தி அனுப்பிரவேசேன வர்த்தயதி என்று பொருள் கூறியுள்ளார். லோகநாதம் உலகங்களுக்கு சுவாமி, இதனால் ஸ்தோத்திரம் முதலிய சர்வவித கைங்கரியங்களுக்கும் உரியவன் என்பதாக ஆயிற்று. சங்கரபாஷ்யத்தில் லோகைஹி நாச்சதே பிரார்த்திக்கப்படுபவன், லோகானி அனுதாபயத்தே அனுதபிக்கச் செய்பவன், சாஸ்தே ஆள்கிறான், ஈஷ்டே எவற்றிற்கு பிரபுவாயிருக்கிறான் என்று அர்த்தம் கூறப்பட்டிருக்கிறது. மகத்பூதம் சிறந்த பொருள், மிகப்பெரியவன், இதனால் சிரமப்படாமல் ஸ்தோத்திரத்தினாலேயே ஆராதிக்கப்படுபவன். மகான்கள் சிறிது ஸ்தோத்திரம் பண்ணினாலே மகிழ்பவர், வெகுவாக எதையும் எதிர்பாராதவர் என்பது உலக இயல்பு. எம்பெருமானும் மிகப்பெரியவனாதனால் நான்யத் பூர்ணா ரபாங்கும்பாதி, நான்யத் பாதாவனேதனாதி, நான்யத் குசலசம் பிரஷ்னாதி, நச்சேச்சதி ஜனார்தனஹா என்றபடி எதையும் எதிர்பாராதவன். சங்கரபாஷ்யத்தில் பரமார்த்த சத்தியம் என்பதாக கூறுகிறார். சர்வபூத பவோத்பவம், எல்லா பிராணிகளின் இருப்புக்கு காரணமாயிருப்பவர். அசதி வியாவர்த்தானாம் சத்தாகேதும், அவற்றை விடமுடியாதாகையால் கட்டாயம் அனுகிரகிப்பன் என்று கூறப்பட்டது. இப்படிப்பட்ட எம்பெருமானை நித்தியம் எப்பொழுதும் ஸ்துவன்னே பூர்ணமான பக்தியோகமில்லாவிடனும் முடிந்தவரை குணகீர்த்தனம் செய்வான் சர்வதுக்காதிகோ பவேதி, தாபத்திரயமாகிற காட்டுத் தீயை கடந்து அளவில்லா ஆனந்த கடலான எம்பெருமானை அடைவர். இங்கு ஸ்துவன் என்பதற்கு லகுவான ஸ்தோத்திரம் என்று பொருள் கொள்வதே உசிதம். ஜாயன்னு ஸ்துவன்னு நமஸ்தென்னு என்கிற விடத்தில் தியான நமஸ்காரங்களோடு சேர்த்து கூறப்பட்டிருப்பதால் அதை பெரிய ஸ்தோத்திரம் என்று கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் புனருக்தி தோஷம் வரும். மேலும் ஸ்துவந்தகா கம் என்று தனியாக கேட்டதாலும் இவ்வர்த்தம் கொள்ள வேண்டும். மேலே கோதர்மஹா என்று தொடங்கும் ஐந்தாவது கேள்விக்கு விடையளிக்கிறார். ஏதமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதஹ யத்பக்த்யா புண்டரீகாக்ஷம் சவைரத்தேன்னரஸ்ததா. தாமரைக்கண்ணனான எம்பெருமானை எக்காலத்திலும் ஸ்தோத்திரங்களால் அர்ச்சிப்பது மிகச்சிறந்த தர்மம் என்று நான் நினைக்கிறேன் என்கிறார். ஏஷஹா, அடுத்து சொல்லப் போகிற எம்பெருமானை அர்ச்சிப்பது துதிப்பதாகிற தர்மம் சர்வதர்மானாம் எல்லா தர்மங்களுக்குள்ளும் அதிகதமஹா மிக மேம்பட்டதாக மதஹா என் அபிப்பிராயம். தர்மங்கள் நான்கு வகையாயுள்ளவை. சில இம்மைப்பயன்களான பசு புத்திரர் முதலானவற்றை தருபவை, மறுமையில் வரக்கூடிய சொர்க்கம் முதலானவற்றை அளிப்பவை சில, மோட்ச தர்மங்கள் சில. அவை பலத்தில் ஆசையை விட்டு பகவதாராதன ரூபமாக அனுஷ்டிக்கப்படுபவை. அவை யாகம் முதலானவற்றை செய்யும் இஷ்டங்களாகவும் குளம்பெட்டுதல் முதலான பூர்த்தங்களாகவும் இருக்கும். இவற்றால் பரிஷ்கரிக்கப்பட்ட சமாதியால் மோட்சத்தை அடையலாம். மற்றொன்று மிகுந்த பிரீதியுடன் எம்பெருமானை நினைத்து பாடியும் வணங்கியும் அவனுக்கு ஏகாந்தமாக அடிமை செய்வது. இந்நான்கினுள் அதிகதமஹா இங்குள்ள தமப் பிரத்தியம் முதல் மூன்றை விட கடைசியாகச் சொன்ன அடிமை செய்வதே சிறந்தது என்கிறது. ஆழ்வாரும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றார். அடிமை செய்வது எப்படி என்று விளக்குகிறார். யத்பக்த்யா புண்டரீகாக்ஷம் சவைரச்சேன்னரஸ்ததா. பக்தியா என்றதால் அனுஷ்டிக்கும் காலத்திலும் பிரீத்தியோடு கூடினதாய் சுகரூபமாயிருக்கும். கீதையும் சுசுகங் கர்த்தும் என்றது. பிற தேவதைகளின் உபாசனத்திற்கும் இதற்கும் உள்ள வாசி கூறப்பட்டது. அப்படியாயின் சுகமாயிராவிட்டால் ஏன் அனுஷ்டிக்கிறார்கள் என்றால், தனக்கு சௌகரியம் உண்டாகும் என்ற எண்ணத்தினால் கசப்பான கஷாயத்தை குடிப்பது போல் இதர தேவதைகளால் தனக்கு க்ஷேமம் உண்டாகும் என்று எண்ணுபவர்கள் சுகமாயிராது போனாலும் அவற்றை உபாசிக்கிறார்கள். புண்டரீகாக்ஷம் தாமரைக்கண்ணனை என்றதால் காணிலும் உருப்பலார் என்றபடி கோரரூபமான தேவதா உபாசனத்தை ஒதுக்குகிறார். ஸ்தவைஹி ஸ்தோத்திரங்களாலே வாக்கை மட்டும் பயன்படுத்தினால் கூட போதுமானது. மிகுந்த சரீர பிரயாசையுடன் செய்ய வேண்டிய சாந்திராயணம் முதலானவற்றை போன்றதல்ல. வாக்காலே செய்யும் ஸ்தோத்திரங்கள் பெரிய பலன்களை தருமோ என்று சந்தேகிக்க வேண்டாம். ஆர்த்தாபிஷண்ணா சிதிலாச்ச பீதாக குரேடு திவ்யாசிடு வர்த்தமானாக சங்கேத்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி என்று வியாசர் கூறுகிறார். அவசேனாபியாம்னி கீர்த்திதே சர்வபாதகை புமான் விமுச்சதே சத்யா சிம்மத்ரஸ்தேன் மிருகைர்வா என்று விஷ்ணுபுராணம் கூறுகிறது. அஜானதோ ஜானதோ வா வாசுதேவஸ்ய கீர்த்தனாதே தத்சர்வம் விலயம் ஜாதி தோஜஸ்தம் லவணம் யதா சமாயாலம் ஜலம் வன்னே தமசோ பாஸ்கரோதயா சாந்தி கலே ரகோகஸ்ய நாம சங்கீர்த்தனம் ஹரேஹே. என்னாம சங்கீர்த்தனதோ விமுச்சதே என்னாம சங்கீர்த்தனதோ மகாபயாதி விமோக்ஷம் ஆப்னோதி சகுருச்சரிதம் ஜேனா ஹரிருச்சக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாஜ கவனம் பதி எஸ்தி நாம்னி ஸ்மிதே மத்யஹ சமுத்க்ராந்தே ரணந்தரம் பிராப்னோதி வைஷ்ணவம் ஸ்தானம் புனராவர்த்தி வர்ஜிதம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேததாதே நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யஹம் என்று பலவாறாக கூறப்பட்டுள்ளது. வேறு இடங்களிலும் சங்கீர்த்தயே ஜெகந்நாதம் வேதம் வாபி சமீரயேதி என்றார். ஆழ்வாரும் ஓத்ததன வல்லீரேல் நன்றி அதனை மாட்டீரேல் நாரணன் பேர் ஓதுவதே ஓத்தின் சுருக்கு என்றார். வேதமும் ஆசானந்தோ நாவதித்விவர்த்தன துருவாசோ அஸ்த கீரயோஜனாசா என்றது. அஸ்த கீரயா கீர்த்தயிதாரா துருவாசா புனராவர்த்தி இல்லாதவர்கள் ஆவார்கள் என்று பொருள். அர்ச்சேத் என்றதனால் ஹோமயாகாதிகள் போன்றது அன்று எனப்பட்டது. எந்த தேவதையை உத்தேசித்து யாகம் முதலானவை செய்கிறோமோ அவை கண்ணுக்கு தெரிவதில்லை. அர்ச்சிக்கும் போது திவ்யமங்கள விக்கிரகம் கண்ணுக்கு புலனாகிறது. இதை கீதையில் பிரத்யக்ஷாவகமம் கண்கூடாக தெரிவது என்றார். நரகா என்றதால் சகல சேதனர்களுக்கும் தங்கள் தகுதிக்கு தக்கபடி அதிகாரம் உண்டென்று தெரிகிறது. யாகங்களைப் போல பல ரித்துவிக்குகள் வேண்டுவதில்லை என தெரிவிக்கிறது. இதிலுள்ள ஒருமை சதா என்றதாலே இதற்கு காலநியமம் இல்லை என்று சொல்லப்பட்டது. இதற்கு மேல் பாஷ்யத்தில் அதிகாரியின் சுத்தி பற்றியும் தாரசமயம் பற்றியும் சங்கீர்த்தனம் முதலான லகுபாயங்கள் பற்றியும் விசாரித்து இருக்கிறது. சங்கர பாஷ்யத்தில் புண்டரீகாக்ஷ சப்தத்திற்கு ஹிருதய புண்டரீகே பிரகாசமானம் வாசுதேவம் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. குணகீர்த்தன ரூபமான அர்த்தனம் எந்த விதத்தில் உயர்ந்தது என்பதை பல பிரமாணங்களைக் கொண்டு விளக்குகிறார். தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞி திரேதாஜான் துவாபரேற்றையன்னே எதாப்னோதி ததாப்னோதி கலோ சங்கீர்த்தி கீசமம் ஜப்பேனைவது சம்சித்தேதி பிராமணோ நாத்திர சம்சய குறியாதன்யன் நவா குறியாதே மைத்ரோ பிராமண உச்சதே ஜபஸ்து சர்வதர்மேபியோ பரமோ தர்ம உச்சதே அஹிம்சையாச பூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேசகாலாதி நியம அனபேட்சத்துவம் ஆதிக்கே காரணம். இனி இரண்டாவது கேள்விக்கு பதில். கிம்வாப்யேகம் பராயணம் என்பது கேள்வி. பரமம் யோ மகத்தேஜ பரமம் யோ மகத்தப பரமம் யோ மகத்பிரம்ம பரமம் ஜப்பராயணம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். எவர் ஒப்புயர்வற்ற சிறந்த ஒளியாயிருப்பவரோ, எவர் தேவர்களை ஆள்வதால் சிறந்த பெருந்தெய்வமோ, தபஸ் என்றால் கட்டளையிடுதல், எவர் சிறந்த பரபிரம்மமோ, எவர் பரிசுத்தம் செய்பவற்றில் சிறந்தவரோ, எவர் மங்களங்களுக்கும் மங்களமானவரோ, அவரே முடிவான புருஷார்த்தம். இந்த ஆறு விசேஷணங்களும் பகவான் மிகவும் ஆசைப்படத்தக்கவன் என்று காட்டுவதால் அவனே பரம புருஷார்த்தம். இங்கு தேஜஹ தபஹ பிரம்ம பாராயணம் பவித்ரம் மங்களம் என்ற ஆறு சொற்களும் நபும்சகலிங்கத்தில் உள்ளன. இவை யஹா என்றதோடு எவ்வாறு சேரும் எனில், வேதா பிரமாணம் தத்துவம் நாராயண பரஹா என்ற இடங்களில் போலே. சஹா அவன் பாராயணம் என்னாமல் யஹா என்று சொன்னதே பிரசித்தியை காட்ட. தேஜஹா இயல்பான பிரகாசமானது, மற்றவற்றை பிரகாசிக்கச் செய்வது. பரஞ்சோதி ருசம்பத்யா என்றது உபனிஷத்து. தஸ்யாதித்யோ பாம் உபயுஜ பாதி ஆழ்வார்களும் பரஞ்சோதி நீபரமா என்றும் சோதியாத சோதினி என்றும் அருளிச் செய்தார்கள். மகதி என்பதால் அளவில்லாமையும் பரமம் என்றதால் ஒப்புயர்வு அற்றமையும் சொல்லப்பட்டது. சங்கர பாஷ்யத்தில் இன்னும் சில பிரமாணங்கள் காட்டப்படுகின்றன. ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா தத்தேவோ ஜோதிஷான் ஜோதிஹி நதத்திர சூரியோபாதி யதாதித்யகதன் தேஜா முதலியவை அவை. பரமம் யோ மகத்தபா இஷ்ட சர்வசைதி எல்லாவற்றையும் ஆக்ஞாபிக்கிறான். தபதா ஆக்ஞாபயதி இது தபா என்பது சங்கர பாஷ்யம். இவஞ்சலோகம் பரமஞ்சலோகம் சர்வாணிஜ பூதானி யோ அந்தரோயமயதி என்பதால் சர்வ நியந்திருத்வம் பீஷாஸ்மாத் வாதப்பவதே முதலின பட்டர் சொற்படி தபதி ஈஷ்டே சாஸ்தே என்றும் கூறுகிறார். பரமம் யோ மகதே பிரம்மா பிரகதி அனவச்சின்ன கல்யாண குணங்களை உடமையால் சொல்லப்பட்டது. பிரகதி சர்வசக்தியாகையால் சர்வம் பிரம்மயதி பிரம்மத்வஞ்ச ஸ்வரூபண குணைஷ்டே எத்திர அனவாதிகாதியம் சோச முக்கியோர்த்தா என்கிறார் பாஷ்யக்காரர். பவித்ராணாம் பவித்ரம் யஹா இங்கும் பரமம் மகதி என்ற சொற்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். பவித்ரம் சுத்திக்கு காரணம், அது தோஷத்தை போக்குவது. தோஷம் இருவகைப்படும், அச்சேதனத்தில் உள்ளவை சேதனிடம் உள்ளவை. ரஜஸ்தமசுகளால் விகாரப்படுவது அச்சேதனத்தின் தோஷம். அச்சேதன சம்பந்தத்தால் அஜ்ஞானம் பகவத் அபராதம் ராகத்வேஷம் முதலியன சேதன தோஷங்கள். பவித்ராணாம் பவித்ரம் என்றதால் இந்த தோஷங்களை அடியோடு போக்கும் பரமபாவனன் என்று அர்த்தம். இதற்கு பிரமாணமாக சில வாக்கியங்களை எடுக்கிறார். தத்யதா புஷ்கர பலாசே ஆபோ நஷ்டுஷ்யந்தே யத்யதி இஷீகாதூலம் அக்னௌப்ரோதம் பிரதூயேதா ததா வித்வான் புண்ணியபாபே விதூய க்ஷேத்ரஸ்ய ஈஸ்வரஜ்ஞானாதி சுத்தி பரமாமதா. ஜாயேன்நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷுச கர்மசு பிராயஷ்சித்தர்ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி பாவனஸ்தர்வலோகானாம் த்வமேவ ரகுநந்தனா பிராயஷ்சித்தாந்தியசேஷாணி தபக்கர்மாத்மகானி வை யானி தேஷாமசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் இத்தியாதி பிராயஷ்சித்த பிரகரணம். யதாக்னிஹி உத்வதசிகஹ கக்ஷம் தஹதி சாநிலஹ ததா சித்தஸ்திதோ விஷ்ணு யோகினாம் சர்வகெல்விஷம். பாவனங்கள் என்று பிரசித்தி பெற்ற கங்கை முதலானவைகளும் கூட பகவத் சம்பந்தத்தாலேயே பவித்திரங்களாக ஆயின என்பதைக் காட்ட பரமம் மகதி என்ற விசேஷணங்கள். சம்சாரி சேதனர்கள் இயற்கையிலேயே தோஷமுள்ளவர்கள். தேவர்களுக்கும் தோஷம் சம்பவிக்கலாம். இந்த நிலையில் சம்சாரிகளோ தேவர்களோ தன்னை போன்ற இன்னொரு சேதனுடைய தோஷங்களை போக்க வல்லார்கள் இல்லை. பராசரர், சௌனகர் முதலியவர்கள் இவர்களை ஒதுக்குகிறார்கள். அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோனயா ஆபிரம்மஸ்தம்பபரியந்தாக ஜெகதந்தர்வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதாக சம்சார வசவர்த்தினா என்கிறார்கள். இந்த தேவர்களை பாவனர்கள் என்று சொல்ல காரணம், அவர்கள் எம்பெருமானை உபாசித்து அர்ச்சித்து ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரித்ததால் பவித்திரமானார்கள். புண்ணியக்ஷேத்திரங்களும் தீர்த்தங்களும் கூட பகவத் சம்பந்தத்தாலேயே அவ்வாறு ஆகின்றன. விஷ்ணுபாம பதாங்குஷ்ட வினிஸ்ருதஸ்ய ஜலஸ்ய ஐதன் மகாத்யம் என்கிறது விஷ்ணு புராணம். விஷ்ணுர் ஆயுதனம் ஹியாபா சஹ்யபாம் பதிருச்சதே, எம்பெருமானுக்கு இருப்பிடமானதால் ஜலம் பரிசுத்தி உள்ளதாயிற்று. காலமும் எதவதாரதா தெய்வத்ய தச்சயனோத்தானவத்வாதி துவாதசி ஜெயந்தி சிரவணாதிபதி தத் சம்பந்தாதி சமம் முதலிய ஆத்மகுணங்கள் அவன் விஷயமான ஞானத்தை உண்டு பண்ணுவதாலும், யஜ்யம் ஞானம் தபஸ் முதலிய காரியங்கள் அவனுக்கு ஆராதனமாயிருப்பதாலும், ஸ்ருதிஸ்மிருதிகள் எம்பெருமானை சொல்லுவதாலும், அவனுடைய ஆக்ஞா ரூபமாயிருப்பதாலும், நாராயண பராவேதாக ஸ்ருதிஸ்மிருதியும் அமைவாஜ்யா புண்ணியக்ஷேத்திரங்களும் அவ்வாறே மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா எஸ்யாம் ஜாதோ ஜெகந்நாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனா என்றும், துவாரகை பற்றி கூறும்போது புண்ணியா துவாரபதி என்று தொடங்கி தத்தைவ மதுசூதனா தத் புண்ணியம் தத்வரம் பிரம்மா தத்தீர்த்தம் தத் தபோவனம் என்பதாகவும், பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சதே புண்ணியானாம் ஹி புண்ணியோசௌ என்று ஸ்பஷ்டமாக கூறப்பட்டுள்ளது. ஆழ்வாரும் அன்றாயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்களோடு அன்பளவை உறையும் இடமாவது நன்றாய புனல் நடையோர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல்லார் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கீழம் மாமலையாவது நீர்மலையே என்றார். மேலே ஆசைப்படத்தக்கவைகள் எல்லாவற்றிலும் ஆசைப்படத்தக்கவன் என்கிறார். உலகில் நறுமணமுள்ள மாலை சந்தனம் அமுதம் முதலியவை ஆசைப்படத்தக்கவைகளாயிருக்கும். இவற்றைக் காட்டிலும் விரும்பத்தக்கது சம்சார பந்தம் நீங்கி ஞானானந்த சுரூபமாயிருக்கும் ஜீவாத்மா. இவை இரண்டை காட்டிலும் ஆசைப்படத்தக்கவன் எம்பெருமான் என்கிறார். மங்களானாஞ்ச மங்களம் என்பதால் இப்படிப்பட்ட எம்பெருமானே பரமப்ராப்தியம் என்கிறார். தத்துவரூபமான உபேய விஷயமான முதல் கேள்விக்கு விடை தருகிற கேள்விக்கிறார். கிமேகன் தெய்வதன் லோகே என்பது கேள்வி. தெய்வதன் தேவதானாஞ்ச பூதானாம் ஜோஜிதா எதத் சர்வாணி பூதானி பவந்தி ஆதியுகாகமே யஸ்மிஞ்ச பிரளயம் ஜாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்வலோக பிரதானஸ்ய ஜெகந்நாதஸ்ய பூபதே விஷ்ணோர்நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாபபயாபஹம். பிரமன் சிவன் இந்திரன் முதலிய தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாயும், பிரமன் முதலிய தோன்றியவைகளுக்கெல்லாம் அழிவற்ற பிதாவாகவும் உள்ளவன், எல்லாவற்றிற்கும் சிருஷ்டி காலத்தில் தோற்றுவாயாகவும் பிரளய காலத்தில் லயிக்கு விடமாகவும் உள்ள விஷ்ணுவாகிற எம்பெருமான் உலகங்களுக்கெல்லாம் சுவாமி. அவற்றை நடத்துபவர் அவருடைய ஆயுர நாமங்கள் பாபத்தையும் அதனால் உண்டாகும் பயத்தையும் போக்குபவை. அவற்றை என்னிடமிருந்து கேள் என்கிறார் பீஷ்மர். கீழே பரமப்ராப்தியமாகச் சொன்ன அந்த எம்பெருமானே தேவதானாம் சிவனயனிந்திரன் முதலானவர்களுக்கெல்லாம் தெய்வதம் தெய்வமாயிருக்கும் பரதத்துவம். ஏனெனில் பூதானாம் இருப்பை பெற்றிருப்பவைகளுக்கெல்லாம் பிதா தோற்றுவாய். பிற்பட்ட பிதாக்களினின்றும் வேறுபடுத்தி காட்ட அவ்வயா என்ற விசேஷம். நித்தியனான எம்பெருமானை தந்தையாக பெற்றதால் யாரும் அநாதைகளில்லை. தந்தையானது எப்படி என்று விவரிக்கிறார். யதா நிமித்த காரணமான எவனிடமிருந்து சர்வாணி பூதானி பிரம்மா முதல் புல்பூண்டு ஈரானவைகள் எல்லாம் பவந்தி உண்டாகின்றனவோ, முதலில் பிரமனை படைத்து அவன் முகமாக மற்ற சிருஷ்டிகளை செய்வதால் ஆதி யுகாகமே என்றாள். அதாவது பிரதம சிருஷ்டியில் எம்பெருமான் தானே எல்லாவற்றையும் படைக்கிறார். அவாந்தர சிருஷ்டி பிரம்மா மூலம் நடைபெறுகிறது. உபாதான காரணமும் அவனே என்கிறார். யஸ்மிம்ஷா யுகமுடிவில் எம்பெருமானிடத்திலேயே அவை லயத்தை அடைகின்றன. உண்டான வஸ்து அதன் காரணத்திலேயே லயத்தை அடையும். சிறந்தியின் வாயிலிருந்து வெளிப்படும் நூல் பிறகு அதன் வாயிலேயே உமிழ்நீரிலேயே அடங்கிவிடுகிறது. ச என்பதால் ஸ்திதி பிரவர்த்தி முதலானவற்றுக்கு காரணமான சககாரி காரணமும் அவனே என்கிறார். வேதமும் பரதத்துவத்தை இவ்வாறே விளக்குகிறது. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரஜந்த விசம்பிசந்தி. இதை மனதில் கொண்டே சூத்திரகாரரும் ஜென்மாத்யஸ்ய யதஹ என்றார். உபாதானந்த பகவானி நிமித்தந்த மகேஸ்வரஹா என்று உபாதான நிமித்தங்களை வேறாக சொன்ன மதம் வைதிகமன்று என்று ஏற்படுகிறது. ஜகத்துக்கு உபாதான காரணமாயிருப்பதாலே எம்பெருமானிடத்தில் விகாரம் முதலிய தோஷங்கள் வருமோ என்ற சங்கைக்கு இடமில்லை. எம்பெருமானுடைய சரீரமான பிரகதியின் ஏகதேசத்தில் மாறுதல் உண்டாகிறதே தவிர எம்பெருமான் மாறுதல் அடைவதில்லை. நூலை விழுங்கவும் உபிழவும் செய்யும் சிலந்திக்கு ஒரு விகாரம் ஏற்படுவது இல்லையல்லவா? இங்கும் தெய்வதம் தேவதா அனாஞ்ச பூதா நாம் யோவியஸ்பிதா என்று சொன்னது சாஸ்திர பிரசித்தி காரணமாக. ஸ்ருதிகளில் பரதத்துவம் சத்து அசத்து பிரம்மா அக்ஷரம் முதலான சப்தங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்ம ருத்ர விஷ்ணுக்களுள் எவர் பரதத்துவம் என்ற சந்தேகம் வர நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பரஹா என்றும் தத்விஷ்ணோ பரமம் பதம் என்றும் யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித் என்றும் புருஷான் நபரம் கிஞ்சித் என்றும் மத்த பரதரம் கிஞ்சித் நான்யதஸ்தி என்றும் உத்தம புருஷஸ்வஞ்சஹா முதலான இடங்களில் வியக்தமாக கூறப்பட்டிருக்கிறது. தத்துவத்தை விளக்க வந்த புருஷ சூக்தம் உத்தர நாராயணானுவாக்கம் முதலிய இடங்களில் நாராயணனே பரதத்துவம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சுபால மைத்ராயணீய மகோபனிஷது சாந்தோக்கிய தைத்தரிய ஐத்தரிய கடவல்லி முதலான உபநிடத்துக்களும் இப்படியே கூறுகின்றன. மேலும் சாத்திக புராணங்களும் இதிகாசங்களும் இவ்வாறே சொல்லுகின்றன. பரதேவதா பாரமார்த்தத்தை அறிந்தவரான பராசரர், அவர் புத்திரரான வியாசர், வால்மீகி முதலிய பரமரிஷிகளும் இவ்வாறே கூறுகின்றனர். இவ்வர்த்தங்களையெல்லாம் ஆளவந்தார் சுருக்கமாக அருளி செய்தார். துவாம் ரூபசீல சரிதைஹி பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்தவிதம் மதைஷ்ட நைவாசுர பிரகிருதய பிரபவந்தி போத்தும். வைகுண்டஸ்தவத்தில் கூறத்தாழ்வானும் தத்வார்த்த தத்பர பரஷ்யத வேதவாக்கியை சாமர்த்தியத ஸ்மிருதிபிரப்யததாதிஷீபி துவாமேவ தத்வபர சாத்விக சத்புராணை தெய்வஜ்ஞதீபிரபிநிஷ்ணும பரேஷம் ரூபஸ்ரீயா பரமஜா பரமேண தாம்னா சித்தைச்சகைச்சிதுச்சிதைர்பவதச்சரித்ரைஹி சின்னைரணிந்தவபதை அபரைச்சகைச்சிதி நிச்சின்வதே த்வை விபச்சித ஈசிதுத்வம். இவ்வாறு எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட தத்துவத்தை நிச்சயம் பண்ணி எல்லோருக்கும் தக்க ஹிதத்தை சொல்வதற்காக தர்மபுத்திரரை விளிக்கிறார். தஸ்ய முதலியவற்றால் தஸ்ய கீழ்ச்சொன்ன பெருமையுடைய லோகப்பிரதானஸ்யா எல்லோருக்கும் சேஷியாயுள்ள ஜெகந்நாதஸ்யா எல்லாவற்றையும் நியமிக்கும் விஷ்ணோகோ எம்பெருமானுடைய அவனுடைய வசீகரிக்கும் உபாயங்கள் பலவற்றுள் நாமசகசிரம் ஆயிரம் திருநாமங்களே பாப பயாபகம் எல்லா விதமான பாபங்களையும் அவற்றால் உண்டான பயங்களையும் வேரோடு ஒழிக்க வல்லது. அதை மே என்னிடமிருந்து அதாவது எனக்காக சிருணு கேள். ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கும் தர்மபுத்திரனை பூபதே ஸ்ருணு என்று சொன்னதன் தாத்பரியம், இப்படிப்பட்ட பகவத் விஷயத்தை சொல்லும் எனக்கு ஒரு ஸ்ரோதா கிடைத்தாரே என்கிற மகிழ்ச்சியை காட்டுகிறது. சங்கர பாஷ்யத்தில் லோகப்பிரதானசியா என்பதற்கு லோகன ஹேதுபிஹி வித்யாஸ்தானேஹி பிரதிபாத்தியமானசியா ஜெகந்நாதஸ்யா ஜெகதாம் நாதஹா சுவாமி மாயா சபலஹா பரமாத்மா நிர்லேபஷ்டா என்று உரை. சொல்லப்போவதை விளக்குகிறார். யானி நாமானி கௌடானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபிஹ பரிகீதானி தானி பக்ஷாமி பூதயே. மகாத்மாவான எம்பெருமானுக்கு எந்த திருநாமங்கள் குணங்களாலும் செய்கைகளாலும் ஏற்பட்டனவோ, பிரசித்தி பெற்றனவோ, ரிஷிகளால் நன்றாக கீர்த்தனம் செய்யப்பட்டனவோ அவற்றை ஆத்மோஜீவனத்திற்காக உனக்கு சொல்லுகிறேன். கௌணானி குணேபியஹ கர்மபியஷ்ச நிமித்தபூதேபியஹ ஆகதானி. குணசப்தம் கர்மாக்களையும் குறிப்பதாகும். பிரபதன் ஆத்மனோ நாம்னாம் நிருக்தம் குணகர்மணாம் நிருக்தம் கர்மஜானாஞ்ச சிருணுஷ்வ பிரயதோனகா முதலியவை இதற்கு பிரமாணம். இந்த திருநாமங்கள் எதிர்ச்சா சப்தங்கள் அல்ல, அவயவார்த்தங்களை சொல்லப்போவதால் இவை சாங்கேதிகங்கள் அல்ல. விக்யாதானி வேதங்களிலும் உலக வழக்கிலும் பலவாறு பயன்படுத்தப்பட்டு எம்பெருமானுக்கே உரியதாக பிரசித்தமானவை, ரூடமானவை. யோக முதலானவற்றால் இன்னொன்றை குறிக்கலாம், ஆயினும் ஒன்றையே குறிப்பதல்லவோ நாமா என்பது. ரிஷவி பரிகீதானி எல்லா வேதங்களின் பொருளை உணர்ந்தவர்களான சனகர் சனத்குமாரர் நாரதர் முதலியவர்களாலே பரிகீதானி ஏவம் ரூபாணி ஏவம் நிமித்தானி ஏதத்வாசகானி இது பரிதஹா பிரீத்தியினாலே பயன்படுத்தப்பட்டவை. அவற்றிலிருந்து வண்டி தேனை சேகரிப்பது போல் ஒவ்வொன்றாய் தேர்ந்தெடுத்து வியாசராலே ஸ்தோத்திரமாக செய்யப்பட்டவை இந்த நாமங்கள். வியாசரிடமிருந்து சம்பிரதாய கிரமமாக நம் வரை வந்தவை. அவற்றை உனக்கு சொல்லுகிறேன். எதற்காக? பூதையே பூதிஹி இருப்பு பவனம் சத்தா. உபனிஷத்தும் அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி வேதத்தேத் என்று சொல்லிற்று. அநாதி சம்சார திருஷ்டி வினஷ்ட ஆத்மனஹ புனருஜீவனாயா என்று வியாக்கியானம். இவ்விடத்தில் சங்கர பாஷ்யம். கௌணானி குணசம்பந்தீனி குணயோகாதி பிரவிற்த்தானி தேஷுச யானி விக்யாதானி பிரசித்தானி ரிஷிபிஹி மந்திரைஹி தத்தர்ஜிபிஷ்ச பரிகீதானி பரமேஸ்வராக்யானேஷு தத்ர தத்ர கீதானி. பூதயே புருஷார்த்த சதுஷ்ட சித்தயே புருஷார்த்த சதுஷ்டயார்த்தினாம் இதி. பிரம்ம நிர்குணம் என்று சொல்லுபவர்களுக்கு குணத்தால் வந்த நாமங்கள் என்பது எப்படி பொருந்தும்? ஆகையால் அவர்கள் இது சகுண பிரம்ம வித்யா, இது தாழ்ந்த பலன்களை அபேட்சிப்பவர்க்கு இருக்கட்டும், மூக்ஷுக்களுக்கோ நிர்குண வித்யையே என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பதில் இதிலேயே முச்சதய ஜந்துகு ஜென்ம சம்சார பந்தனாதி என்றும் யாதி பிரம்ம சனாதனம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சகுண பிரம்மம் என்றும் நிர்குண பிரம்மம் என்றும் இரண்டு உண்டானால் அத்வைதம் தொலைந்தது. மேலும் அதிகதமோ மதஹா என்று சர்வசாஸ்திரங்களிலும் சிறந்த ஒன்றை சொல்ல வேண்டுமென்று கேட்டவர்க்கு தாழ்ந்த ஒன்றை சொல்லுகிறார் என்பதும் பொருந்தாது. உயர்ந்தது வேறு எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் நிர்குணன் என்பதற்கு மூலம் எது எனில் குணங்கள் தெரிவதால் அது அவித்யை எனில் மிக அழகியது. ஜனன மரண மோகம் முதலான சம்சார தோஷங்களாகிற விஷத்தால் மூர்ச்சித்து கிடக்கிறவனும் மருந்தாயிருக்கிற பிரம்மமே அவித்யை முதலிய தோஷங்களுக்கு இருப்பிடமாயும் சிறு துளிகூட குணம் இல்லாதது என்றும் சொல்லுகிற இந்த வேத ரகசியம் மிக அழகானது. பிரம்மத்தினிடம் உள்ள தோஷம் பொய்யெனில் உன்னுடைய நிர்குணவாதமும் பொய்யே. தோஷமற்றது குணமுள்ளது என்றால் எல்லாம் பொருந்தியிருக்கும். பிரம்மத்திற்கே அவித்யை என்றால் அதை போக்குவது யார்? அத்வைத வித்யாநிஷ்டன் எனில் இது முன் சொன்னதை விட அழகியது. பரபிரம்மம் பிரமிக்கிறதே, அதை ஒரு சம்சாரி போக்குகிறான் என்பது மிக அழகு. மேலும் சகுண வாக்கியம் ஏன் பொருளற்றது எனில் நிர்குண வாக்கியத்தால் பாதிக்கப்படுவதால் எனில் ஏன் இப்படி மாற்றி சொல்லக்கூடாது? சகுண வாக்கியத்தால் பாதிக்கப்படுவதால் நிர்குண வாக்கியங்களுக்கு பொருளில்லை என்று. இரண்டுக்கும் பிராமாஞ்சமும் விரோதமும் சமமாகையாலே. மேலும் நிஷேதிப்பதற்காக குணங்களை சொல்லியது எனில் குணஸ்ருதிகள் இருந்திருக்கவே வேண்டாமே, பிரசக்தமானதைத்தானே நிஷேதிக்க முடியும். ஆகையால் நிஷேதிக்க வேண்டியதை பிரசங்கிப்பதற்காக வந்தவை அவை எனில் பிரசக்தமில்லாத ஒன்றை சொல்லி பிறகு அதை நிஷேதிக்க வேண்டும் என்று வேதத்திற்கு என்ன தலையெழுத்து? பிரக்ஷாளனாத்தி பங்கஸ்ய தூராதி அஸ்பர்சனம் வரம் என்பர். அது சேற்றை பூசிக்கொண்டு பிறகு அலம்புவதை விட தொடாமல் இருப்பதே மேலானது என்பர். முன்னால் உள்ள சகுண வாக்கியங்களை பின்னாலே உள்ள நிர்குண வாக்கியங்கள் பாதிக்கின்றன. பௌர்வாபரியே பூர்வதௌர்பல்யம் பிரகிருதிவதி என்ற மீமாம்சா நியாயத்தால் இப்படி சொல்ல வேண்டும் எனில் இந்த நியாயம் எங்கும் பயன்படுவது இல்லை. இங்கு ஒரு பொருள் இருப்புக்கிறது என்ற ஞானத்தை பின்னால் சொல்லப்படும் இல்லை என்ற சொல் போக்கிவிடுவதில்லை. பின்னால் வரும் நிர்குண வசனங்கள் குணம் என்ற அம்சத்தை மறைக்கின்றன எனில் பிரம்மஸ்வரூபம் என்ற அம்சத்தையும் மறைக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் சூன்யமேவ தத்துவம் என்கிறது பின்னால் வந்ததாகியால் பிரம்மஸ்வரூபத்தை மறைக்கட்டும். சூன்யமேவ தத்துவம் என்ற கொள்கை புத்தனுடைய பிரமத்தினால் ஏற்பட்டதாகியால் வேதம் சொன்னதை பாதிக்காது எனில் இல்லை, உன்னுடைய மதத்தில் வேதமும் பிரம்ம பிரம மூலமாகையாலே இரண்டும் ஒன்றுதான். மேலும் குணத்தை பற்றி கூறுவதே பின்னால் உள்ளது. உதாரணமாக அபஹத பாப்மா விதரோ விமிருத்யுஹோ என்றெல்லாம் ஹேய குணங்கள் இல்லை என்று சொல்லி சத்தியகாம சத்தியசங்கல்பகா என்பதால் கல்யாண குணங்கள் உண்டு என்கிறது. தத்துவத்தை அறிந்தவர்கள் இவ்வாறு நிர்ணயிக்கிறார்கள். ஞானம் சக்தி முதலியவை பற்றி சொல்லும் ஸ்ருதிகள் கல்யாண குணங்களை பற்றியவை, நிர்குண ஸ்ருதி ராகத்வேஷம் முதலியவை பற்றியவை, சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்பவை மங்கள விஷயம் என்று தெரிவதாலும் நிர்குணம் என்ற சாமானிய நிஷேதம் ஹேய குணங்கள் பற்றியது என்று சொன்னால் இரு ஸ்ருதிகளும் பிரமாணமாகும். தோஷங்களின் நிஷேதமும் குணங்களை விதிப்பதும் ஒரே வாக்கியத்தில் காணலாம். அபஹத பாப்மா சத்தியகாம சத்தியசங்கல்பகா எத்ததத்ரேஷம் என்று தொடங்கி நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷம் ததவியன் தத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹா என்னும் அளவும் திருஷ்யத்துவம் முதலியவற்றை நிஷேபதிப்பதன் தாத்பரியம் அதற்கு எதிரடையான மங்கள குணத்தை சொல்லுகிறது என்று சூத்திரகாரர் நிர்ணயித்தார். அதிருஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தே பராசரரும் ஸ்பஷ்டமாக சொன்னார். சத்வாதயோன சந்தீஷே எத்ரஜ பிராகதா குணாக சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ முதலானவற்றில் இவ்வாறு குணங்களை கூறும் திருநாமங்களை பயன்படுத்துவது பற்றி உத்யோக மோக்ஷ தர்ம வைஷ்ணவ தர்ம நிர்வஜனாத்தியாயங்களிலும் மந்திரகல்பங்களிலும் தெளியலாம். இதற்கு மேலுள்ள ஒரு பகுதி மகாபாரதத்திலும் பாஷ்யங்களிலும் இல்லை, ஆனாலும் பெரியோர்களின் அனுஷ்டானத்தில் இருக்கிறது. விஷ்ணோர்நாம சஹஸ்ரஸ்ய வேதவியாசோ மகான் ரிஷி சந்தோனுஷ்டிரதா தேவோ பகவான் தேவகி சுதா. இங்கு முதல் வரியில் ரிஷிர்நாம்நாம் சஹஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனி என்ற பாடமும் காணப்படுகிறது. மந்திரஜபம் பண்ணும்போது ரிஷி சந்தஸ் தேவதை பீஜம் சக்தி ஹிருதயம் விநியோகம் முதலியவற்றை சொல்லி ஜபம் ஆரம்பிக்க வேண்டும். தம்முடைய தவ வலிமையால் மந்திரத்தை கண்டறிந்தவர் அதன் ரிஷி. மந்திரம் எந்த பாவினத்தில் அமைந்திருக்கிறதோ அது சந்தஸ், எந்த தேவதையை பற்றியதோ அது தேவதை. பீஜம் என்பது ஆதாரம், அதற்கு பலமாயிருப்பது சக்தி. மையமான பொருள் ஹிருதயம். எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது விநியோகம். இந்த சஹஸ்ரநாமமாகிற மந்திரத்துக்கு இவைகள் சொல்லப்படுகின்றன. இம்மந்திரத்தை கண்டறிந்தவர் வேதவியாசர். ஒவ்வொரு பாதத்திலும் 8 எழுத்துக்கள் கொண்ட அனுஷ்டுப் சந்தஸில் இது உள்ளது. இதற்கு தேவதை, தேவதையின் மகனாக பிறந்த விஷ்ணு. அமுதாம்சோத்பவ பீஜம் சக்திர் தேவகி நந்தன திருசாமாஹதயம் தஸ்ய சாந்தியர்த்தே விநியுஜ்யதே. அமுதாம்சோத்பவா என்ற நாமம் இதற்கு பீஜம். தேவகி நந்தனஹா என்பது சக்தி, திருசாமா என்பது ஹிருதயம். சாந்தி கர்மாக்களில் இதற்கு உபயோகம். இதன் பிறகு பகவானை துதிப்பதாக ஒரு ஸ்லோகம் அமைந்துள்ளது. விஷ்ணும் ஜிஷ்டம் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம் அநேகரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் அஸ்ரீ விஷ்ணோ திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய வேதவியாசோ பகவான் ருஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன்நாராயணோ தேவதா அமுதாம்சோத்பவோ பானுரிதி பீஜம் தேவகீ நந்தன ஸ்ரஷ்டேதி சக்தி உத்பவஹ க்ஷோபணோ தேவ இதி பரமோ மந்த்ரஹ சங்கபன்னந்தகீ சக்ரீதி கீலகம் சாங்கிதன்வா கதாசர இத்யஸ்ரம் ரதாங்கபாணி ரக்ஷோப்ய இதி நேத்ரம் த்ரிசாமாசாமகஸ்தாமேதி கவசம் ஆனந்தம் பரப்ரம்மேதி யோனிஹ ருதஸ்வதர்சன கால இதி திக்பந்தஹ ஸ்ரீ விஸ்வரூப இதி தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோக. தியான ஸ்லோகங்கள். க்ஷீரோதன் பிரத்வதேச சுஜிமணி விரதத் சைகதே மௌக்திகானாம் மாலா கிருத்தாசனஸ்த ஸ்படிகமணி பைர்மௌக்திகைர் மண்டிதாங்கஹ சுப்ரைரதப்ரைர் உபரி விரதிதைர் முக்த பீயூஷவர்ஷைஹி ஆனந்தீன புனீயாதி அரிநளின கதா சங்கபாணிர் முகுந்தஹ பூப்பாதுவியசநாபிர்வேதசுரநிலச்சந்திரசூர்யௌதநேத்ரே கர்ணாவாசாசுரோஜோன்முகமுவிதானோ யஸ்ய வாஸ்தேஜமப்தி அந்தஸ்தஞ்சஸ்ய விஸ்வம் சுரணரகோ போகி கந்தர்வதைத்யைஹ சித்ரம் ரம்ரம் யதேதம் த்ரிபுவனௌவசம் விஷ்ணுமீசந்தமாமி சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனதர்ஜம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவயஹரம் சர்வலோகைகநாதம் மேகஷ்யாமம் பீதகௌசேஜபாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். இந்த சஹஸ்ரநாமத்திலுள்ள திருநாமங்களை பதம் பிரிக்கும் விஷயத்தில் பட்டருக்கும் சங்கரருக்கும் வேறுபாடுகள் காண்கின்றன. த்ரிககுத்தாமா ஹவிர்ஹரிஹி விரஜோ மார்கா சதக்ஷரம் அசத்க்ஷரம் சவஹா சதுர்வேதைக விதபாதி என்கிற 7 திருநாமங்கள் இரண்டாக பிரிக்கக்கூடியவை. மற்ற திருநாமங்கள் 1000 என்ற எண்ணிக்கை வருவதற்காக இரண்டாய் பிரிக்கக்கூடியவற்றை சில சமயங்களில் பிரித்தும் சில சமயங்களில் பிரிக்காமலும் 12 செய்ய வேண்டும். இவ்வாறு 21 வகையாக இவற்றை பிரிக்கலாம் என்று காட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு திருநாமம் எத்தனையாவது என்பதிலும் அபிப்பிராய பேதம் உள்ளது. இத்திருநாமங்களில் பெரும்பாலானவை ஆண்பாலிலும் சில பெண்பாலிலும் சில அக்கரணையாகவும் உள்ளன. ஆண்பால் சொற்களாயின் விஷ்ணு விசேஷம், ஸ்ரீலிங்க சொற்களாகில் தேவதா விசேஷம், நபும்சகலிங்கமாகில் பிரம்ம விசேஷம் என்று சங்கரருடைய அபிப்பிராயம். ஆதித்யா முதலான சொற்கள் சூரியன் முதலிய வேறு பொருள்களை கூறுமாகிலும் அவையெல்லாம் பகவானுடைய விபூதியாகையால் அவனைக் காட்டிலும் வேறுபட்டதல்ல, அவனுக்கே துதியாகும் என்கிறார் சங்கரர். மேலும் திருநாமங்களில் சில 1 மேற்பட்ட தடவைகளில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் பொருள் வேறானதால் புனருக்தி இல்லை. ஸ்ரீபதிகி மாதவஹா போன்றவற்றின் பொருள்கள் ஒன்றாயினும் சொற்கள் வெவ்வேறானதால் புனருக்தி இல்லை. பொருள் ஒன்றேயாயினும் புனருக்தி ஒரு குற்றமாகாது. ஏனெனில் கிமேகம் தெய்வதம் என்ற கேள்வி ஒரே தேவதையை பற்றி கூறுவதால் நாமமாயிரத்தில் புனருக்தி இருந்தாலும் தோஷமில்லை என்கிறார் சங்கரர். ஆயிரம் திருநாமங்களை பரம், யூகம், விபவ விசேஷங்கள் இவற்றில் பொருந்தும்படி அர்த்தம் உரைக்கிறார். இத்திருநாமங்கள் ஆயிரத்தையும் 44 தலங்களாக பிரித்து பொருள் கூறுவர் பட்டர். விஸ்வம் என்றது முதல் 122 திருநாமங்கள் பரவாசுதேவனை பற்றியவை. தவிரவும் பிராஜிஷ்ணு, போஜனம், போக்தா, சகிஷ்ணு என்ற 4 திருநாமங்களும் வாசுதேவனை பற்றியவை. இவற்றை ஒவ்வொன்றாக அனுபவிப்போம்.